அரசுவா. அம்மா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? காசா உறவெடுத்து வந்தேன். உள்ள வச்சு பூட்டிட்டு போனது இல்லாம இப்ப கேள்வி வேற கேக்குறீங்களா? நான் உள்ள வச்சு எங்க கூட்டிட்டு போனேன்? நீங்கதான் எப்படி வந்து உட்கார்ந்து இருப்பீங்க? கிடையவே கிடையாது. நான் உள்ள இருக்கிற தெரிஞ்சுதான் நீங்க பூட்டிட்டு போனீங்க. உள்ள இருக்கிற தெரிஞ்ச நான் ஏன் பூட்டணும்? அது என்னமா எனக்கு அப்படி தெரியும். பாருங்கம்மா, தயவு செய்து நீங்க இங்க இருந்து போயிருங்க. ஒரு வயசு பொண்ணு ஏத்தாமலோட ஒரு அறையில தனியா இருக்கிறத உலகம் பார்த்தா என்னமா சொல்லும்? போங்கம்மா. இத பாருங்க, நீங்க ஒண்ணு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களை விட எனக்குதான் அதிக அவமானம். நான் ஒண்ணு இங்க தங்க வரல. என்னமோ எங்க அப்பா உங்களை விருந்து கூப்பிட சொன்னாரு, அது சொல்லிட்டு போலான்னு வந்த. அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் ஒண்ணு பேச வேண்டியது இல்ல. நான் போயிட்டு வரேன், தனியாவே போயிட்டு வரேன். எனக்கு ஒண்ணு பயம் இல்ல, நீங்க ஒண்ணு என் துணைக்கு வர வேண்டாம். நான் தனியாவே போயிட்டு வரேன். எங்க போறீங்க இன்று? ஏன் இந்த போ கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ மிஸ், ஹலோ மிஸ், எங்கே போறீங்க?